ओम भद्रं कर्णे शृणुयाम देवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्ट्वा पुंसस्तनूभिः विषेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्ताक्षो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्ददातु यस्या भवद्भक्तजनार्किहन्तु पितृत्वमन्येष्वविचार्यतूर्णम् स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यम् लक्ष्मीन्दुसुम्मम् शरणम् प्रबध्ये अहोबिले गारुडशैलमध्ये कृपावशात् कल्पितसन्निधानम् लक्ष्म्या समालिङ्कित मम भागम् लक्ष्मीन्दुसुम्मम् शरणम् प्रपद्ये यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मम् व्यामोगतस्ततितराणि त्रिनायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणम् प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदाहृति प्रपद्ये निरवद्यानाम् निषद्याम् गुणसम्पदाम् शरणम् भवभीतानाम् षडगोपमुनीश्वरम् केशवार्यकृपापात्रम् दीशमादिगुणाह्नवम् श्रीषठार्यदीशानम् देशिकेन्द्रमहम् भजे नमः सभाय श्रियपदियाय अवाप्त समस्त कामनाय अखिलहेय प्रत्यनीकनाय அனவதிகா திசை அசங்கேய கல்யாண குணநிதியான எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே ஸ்ரீரங்க மங்களநிதியும் கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலே காலமேகம் ஸ்ரீ ஹஸ்திசீல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் ஸ்ரீசம் நமாமி சிரசா யதுசீல தீபம் என்பதாக பிரதி தினமும் இருவும் பொழுதேத்தி எல்லையில்லா தொன்னெறிக்கண் நிலை நின்ன தொண்டரான என்பதாக திரிகால சந்தியா மந்திரம் என்பதாக நம்முடைய சாஸ்திரத்திலே வேத விகிதமாக யஜனம் யாஜனம் அத்யயனம் அத்யாபனம் தானம் பிரதிகிரகம் ஷட்கர்மசு அதாவது ஞான அனுஷ்டான வைராக்கியம் என்பதாக சாஸ்திரத்திலே சொல்லப்பட்ட ரீதியிலே பிரதி தினமும் சந்தியாவந்தனம் முடித்த பிறகு நாலு திவ்யதேசங்களை நான்கு முகமாக சேமிப்பதாக ஓரான் வழியாக வந்த மரபு அந்த கிரமத்திலே எது செய்த தீபம் என்னும்படியான மேலக்கோட்டை என்னும்படியான திருநாராயணபுரம் என்னும்படியான அத்தியற்புதமாக க்ஷேத்திரத்திலே எதுகிரி நாயிகா சமேத எதிராஜ சம்பத்குமாரன் என்று போற்றப்படும்படியான ஒரு நாயகமாயோட உலகுடனாண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகியபானையர் பெருநாடுகான இம்மையிலே பிச்சை தாம் கொள்வர் திருநாரணந்தால் காலம்பெற சிந்தி துயிவினோ என்பதாக சுவாமி நம்மாழ்வான் திருவாய் மொழியிலே நான்காவது பத்திலே முதல் பதிகத்திலே முதல் பாசுரத்திலே மேலக்கோட்டை எம்பெருமானுடைய விஷயமாக அனுபவித்தார் என்பதாக நம்முடைய பூர்வாச்சாரியருடைய அனுபவம். அப்படிப்பட்டதான மேலக்கோட்டையிலே சீனிவாசாச்சாரியர் என்னும்படியான ஒரு மகான் அந்த க்ஷேத்திரத்திலே திருநாராயணன் கைக்கறி பண்ணும்படியான சமயத்திலே அகோபில க்ஷேத்திரத்திலே நவநாரசிம்ம க்ஷேத்திரமாக இருக்கும்படியான நல்ல நெஞ்சே நாம் தொழுதும் நம்முடைய நம்பெருமான் அல்லி மாதர் கொள்க நின்ற ஆயிரம் தோழனிடம் நெல்லி மல்கி கல்லுடைப்ப புள்ளிலையார்த்து அதர்வாய் சில்லு சில்லென்று ஒல்லராத சிங்கவேல் குன்றமே என்று நவநாறு சிம்ம க்ஷேத்திரமாக இருக்கும்படியான அகோ வீரியம் அகோ சௌரியம் அகோ பாகு பராக்கிரமா நாரசிம்ம பரம் தெய்வம் அகோபலம் அகோபிலம் என்னும்படியாக அகோபலம் அகோபிலம் அகோ என்று சொன்னாலே அத்தம் என்பதாக அதனால்தான் அத்தம் தமத்புதம் என்பதாக கிருஷ்ணாவதாரத்தில் தமத்புதம் பாலகம் அம்புஜேட்சணம் என்று சொன்னார். ஆனால் நிசும்மாவதாரத்தை ஸ்ரீமத் பாகவத்தில் அத்தியுத ரூபம் அத்வகன்னு ஸ்தம்பே சபாயம் ந மிருகம் ந மானுஷம் என்பதாக பாகவதத்திலே போற்றப்படும்படியான எம்பெருமான் சாட்சாத்து அகோபல க்ஷேத்திரத்தில் இருக்கும்படியான லட்சுமி சிம்மனான எம்பெருமான் மேலக்கோட்டையில இருக்கும்படியான அற்புதமான கஷேத்திரத்திலே நித்தியவாசம் பண்ணி எம்பெருமானுக்கு பலவிதமான கைங்கரியங்கள் பண்ணிக்கொண்டு ஆச்சாரிய பக்தியோட கணிகா சஸ்திரம் அம்மாள் என்னும்படியாக சுவாமி வேதாந்த தேசிகனுடைய சாட்சாத் சிஷ்யராக இருக்கும்படியான கணிகா சஸ்திரம் அம்மாளிடத்திலே வேதாந்த கிரந்தங்களை எல்லாம் சேமித்து காஞ்சிபுர கஷேத்திரத்திலே அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலே மந்திர ஸ்வீகரணம் பண்ணும்படியான சமயத்திலே சாட்சாத்து அகோபேந்திர சுமனே அவருடைய சொப்பனத்திலே சேவை சாதித்து கேசவாச்சாரியர் என்னும்படியான தம்முடைய தொகப்பனாருடைய அனுகிரகத்தோடு ஸ்ரீனிவாசாச்சாரியர் என்ற திருநாமத்தை உடையதான ஆதிவன் சடகோப யதீந்திர மகாதேசிகனாக பவிஷ்ய அவதாரமாக அவதரிக்கும்படியான மகானை திருசுமனே நியமித்தான். அதற்காக அங்கிருந்து காஞ்சிபுர கஷேத்திரத்திலே அந்த புண்ணியகோடி விமானத்திலே சேவை சாதிக்கும்படியான மகாதேவி சமேதனான தேவப்பெருமாள் வரம் தரும் மாமணி வண்ணனிடம் மணி மாடங்கள் சூழ்ந்து அழகாய கச்சி என்று ஆழ்வார்களெல்லாம் போற்றி ஊக்கும்படியாகவும் சுவாமி தேசிகன் பிரதம சதக வீட்சிய வரதம், அதனாலே முதல் 10 பூர்த்தியாக தேவப்பெருமாளுடைய விஷயம் என்று நம்முடைய ஆச்சாரியருடைய நிர்ணயம். அப்படிப்பட்டதான தேவப்பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டு திருநாராயணபுரம் மேலக்கோட்டை சென்று தாயார் தோப்பனாரை வணங்கி அந்த எதிராஜ சம்பத்குமாரோட நியமனத்தை பெற்றுக்கொண்டு அகோபில கஷேத்திரம் வரும்படியாக சொப்பனத்திலே நிசம்மன் அவருக்கு நியமித்தான். அகோபில கஷேத்திரத்துக்கு அங்கிருந்து புறப்பட்டு பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே 16 திருநட்சத்திரங்கள் பூர்த்தியான அளவிலே அகோபில கஷேத்திரம் வந்தார். அந்த அகோபில கஷேத்திரத்திலே நவமூர்த்திகளையும் சேவித்து பவனாசினி என்னும்படியான அற்புதமான தீர்த்தம், திருமலை என்னும்படியான கஷேத்திரத்திலே பாபநாசம், சுவாமி புஷ்கரணி என்னும்படியான அற்புதமான தீர்த்தங்கள், எத்தனையோ தீர்த்தம் இருந்தாலும் சுவாமி புஷ்கரணி தீரே ரமயா ரம மோததே என்பதாக சுவாமி புஷ்கரணி கரையிலே எழுந்திரொடி இருக்கான் திருவேங்கடமுடியார். இங்கு பவனாசினி, பவம் என்று சொன்னால் சம்சார சாகரம், அந்த சம்சாரத்திலே விடுபட்டு எம்பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தை பெறுவதாக ஏற்படும் என்பதாக பவனாஸ்ரீ என்னும்படியான தீர்த்தத்திலே அனுஷ்டானம் பண்ணி அங்கு நிருசிம்மனை மனமாற மனசாத்தியாயதி தத்வாசாவததி தத்கர்மணா கரோதி என்பதாக நெஞ்சினால் நினைந்தும் வாயினால் மொழிந்தும் நீதி அல்லாதன செய்தும் என்று ஆழ்வார் சாதித்த ரீதியிலே எம்பெருமானை மனமுருகி பிரார்த்தனை பண்ணும்படியான சமயத்தில் அகோபிலே ஸ்ரீ நிருசிம்மஹா பிரேஷமந்திரம் ஸ்வயம் ததவ் யோகி ரூபேன யஸ்யாஸ்மை ஷடகோபாய மங்களம். இவர் அவதரித்ததான க்ஷேத்திரம் திருநாராயணபுரம். திருநாராயணபுரத்திலே அவதரித்து தாயார் தோப்பனாருடைய அனுகிரகத்தை பெற்று எதிராஜ சம்பத்குமாரனுடைய அனுகிரகத்தை பெற்று அகோபில க்ஷேத்திரம் வந்து அகோபில க்ஷேத்திரத்திலே சாட்சாத் நவமூர்த்திகளிலே ஒரு மூர்த்தியாக இருக்கும்படியான ஜுவாலா அகோபில மாலோல குரோட காரஞ்ச பார்கவாக யோகானந்த சத்ரவடா பாவனோ நவமூர்த்தையா என்பதாக 9 நரசிங்கன் உகந்துரையும் திருப்பதிகள் அன்புடனே பணி செய்யும் அற்புதனாம் ஆசிரியன் முன்புத்த சடகோபன் மொய்களை ஏற்றியெழும் பண்புடைய பராங்குசந்தன் பாதமலர் பரவினமே என்பதாக லட்சுமி நிருசிம்ம அடைக்கலப்பத்திலே நம்முடைய பூர்வாச்சாரியால் அனுபவிக்கும்படியான பாத்திரம். 9 நரசிங்கன் நவமூர்த்திகளிலே 3வது மூர்த்தியாக இருக்கும்படியான மாலோலன் மா என்று சொன்னால் மகாலட்சுமி, பெரிய பிராட்டியாருக்கு கோயிலில் கட்டணுவாய் நித்யானுபவம் மன்னச் செய்தேயும் என்பதாக திருவேங்கடமுடையானை அனுபவித்த விதிகளிலே நம்பெருமாள் பூலோக வைகுண்டத்தில் பட்டருடைய அனுசந்தானம் அப்படியாக, அதனாலே அப்படிப்பட்டதான மாலோலன் எம்பெருமான் லக்ஷ்மியா சமாலிங்கித வாமபாகம் தம்முடைய மடி மீது அமர்த்தி எம்பெருமானின் இடத்திலே சகல ஜீவராசிகளையும் சிபாரிசு செய்து சேர்ப்பிப்பவள் பிராட்டி புருஷக்காரை என்னும்படியாக. பெருமாள் இவன் நிறைய அபராதம் பண்றான், பாபம் பண்றான், தோஷம் பண்றான், இன்னும் காலம் சுற்றி வரட்டும்னு பெருமாள் கொஞ்சம் யோசனை பண்ணுவனாம். திணைக்கிணையும் திருமகளை விடாதார் வந்தார் தேசத்தார் மிக்கார் மில்லார் வந்தார் என்று சுவாமி தேசிகன் அழகாக திருச்சின்னமலையிலே அனுபவிக்கும்படியான அற்புதமான அனுபவத்தை நமக்கு உணர்த்தும்படியாக பிராட்டி பெருமாளை பார்த்து, சுவாமின்னு நம் குழந்தை அவனை அனுகரிக்க வேண்டும் என்பதாக புருஷகாரியாக இருந்து சிபார் பண்ணுபவள். அதுல எம்பெருமானுடைய மடியில உட்கார்ந்து பிராட்டியினாலே லட்சுமியா சமாளிக்கின்ற வாமபாகம் இழந்து மடியில உட்கார்ந்து பெருமாளை ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கிறார். பெருமாள் பிராட்டியை ஆலிங்கனம் செய்து கொண்டிருக்கின்றார். இந்த காலத்தில் நம்ம அவர்கள் லௌகீகமாக எல்லாரும் வண்டியில போனா ஒருத்தர் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கா, ஆனா இவ விழுந்துருவோம். ஆனா உலகத்தையே சம்ரட்சணம் பண்ணக்கூடியவள் தம்பதி தெய்வத்தம். பெருமாளும் பிராட்டியும் ஒரு மிதுனமே உத்தேசியம் என்பதாக தம்பதி தெய்வத்தம் என்று சுவாமி தேசியம் கொண்டாடுகின்ற. அதனாலே திருவில்லா தேவரை தேரல் மின் தேவு. திரு என்றால் திருவுக்கும் திருவாகிய செல்வா, தெய்வத்திற்கு அரசே செய்ய கண்ணா என்று ஆழ்வார் அற்புதமாக அனுபவிக்கிறார் திருமங்கை ஆழ்வார். அப்படிப்பட்டதான பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமான் மாலோகன். மா என்று சொன்னால் பிராட்டி, லோலஹா என்று பிரியன். என்ன பிரியன்? லக்ஷ்மி பிரியன். அதனாலதான் கோல வராக ஒன்றாய் நிலம் கோட்டிலை கொண்டயந்தாய் நீலக்கடல் கடைந்தாய் உன்னை பெற்றினி போக்குவனோ என்று அற்புதமாக சுவாமி நம்மாழ்வார் கொண்டாடுகின்றார் இல்லையா. வராக கேத்திரம், வராக கேத்திர விபூஷணசிய என்பதாக அந்த திருவேங்கடமலையை கொண்டாடும்படியான சமயத்தில் வராகனுக்கு ஏற்று சொல்ற, ஹைதரிவனுக்கு ஏற்று சொல்ற. அப்படிப்பட்டதான கேத்திரத்திலே எம்பெருமானுக்கு இடம் கொடுத்தவன் வராகன் எம்பெருமான். அவனுக்கு தான் முதல்ல திருவாராதனம் தனிய நிவேதனம் ஆறு. அதன் பிற்பாடுதான் திருவேங்கடமுடியான் அம்சிருக்க. அதனால முதல் பெரிய பெருமாளாக இருக்கக்கூடியவன் அந்த ஸ்தலத்து அதே ஸ்தலேரட்சது வாரா தலேரக்ஷது வாராக ஜலேரக்ஷது வாமன அடவியா நரசிம்மச்ச சர்வத பாது கேசவா. ஜலேரக்ஷது வாமன, ஜலத்தில் ஏதாவது ஆபத்து வந்தால் அந்த சமயத்தில் காப்பாற்றக்கூடியவன் வாமனாவதார். விஷ்ணுனா விதிருத்தே பூமி இதிவத் கஸ்ய வேதனா என்று வேதமே கொண்டாடுகின்றது. எம்பெருமான் த்ரீனி பதா விசக்கிரமே விஷ்ணு கோபாதாபியா திசையும் கடந்து அண்டமீது போகி இருவிசும்பின் உடுபோ எழுந்து என்பதாக திருக்கோவிலூர்ல ஆழ்வார்களுக்கு முதல் ஆழ்வார்கள் பொய்கை பூதம் பேயார் மூணாழ்வார்களை ஒரே இடத்திலே சேர்ப்பித்து அவர்களுக்கு ஞானத்தையும் அனுகிரகம் பண்ணி இந்த உலகத்திலே இருக்கும்படியான ஆசாபாதங்களை நீக்கி பகவத் பக்தி ரசானுபவம் பண்ணுவதாக முதலாழ்வார்கள் நூறு நூறு வாசகங்கள் சாதித்தார். இப்போ திருவேங்கடமுடையான் பிரம்மோத்சவம் நடந்துருக்கு, மூணாவது திருவந்தேன் நடந்துருக்கு. எதற்காக தினம் சொல்றோம்? அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை அற்புதமாக ஆழ்வார்கள் அனுபவித்ததான பாசுரங்களை கொண்டு திருவேங்கடமுடையான் பிரம்மணி ஸ்ரீநிவாசே பவது மமபரஸ்வின் ஷேமுஷி பக்தி ரூபா. இந்த பக்தியை வளர்ப்பதற்காக ஸ்ரீபாஷ்யத்துக்காக மங்கள ஸ்லோகமே திருவேங்கடமுடையான திருவடி வாரத்தில் எம்பெருமான் சமர்ப்பித்த எம்பெருமானுடைய சித்தாந்தத்தை சுவாமி தேசிகன் அற்புதமாக தயா சதகத்தில் அழகாக சாதிக்கிறார். பிரபத்தியே தம் கிரிம் பிராயா ஸ்ரீனிவாசான் கம்பையா இக்ஷுசார ஸ்ரவங்கேவ என்மூர்த்தியா சர்க்கர ஆயுதம். தயா சதகம் நூறு ஸ்லோகம், அந்த நூத்தி எட்டு ஸ்லோகத்திலேயும் அட்டோத்தர சதநாமமாக அற்புதமாக நூத்தி எட்டு ஸ்லோகத்தை சமர்ப்பித்த சுவாமி தேசிகன் எம்பெருமானுடைய கல்யாண குணமாகிற தயை என்பதான குணத்திற்காக இந்த சுவாமி ஆதிவன் சடோக சுவாமியுடைய தனியல்ல பிரபத்தியே தம் பிரபத்தியேதம் கிரிம்பிராயா என்று தயா சொல்லுவோம். பிரபத்தியே நிரவத்தியானாம் நிஷத்யாம் குணசம்பதாம் சரணம் பவபீதானாம் சடகோப முனீஸ்வரம். அப்படிப்பட்டதான ஆதிவன் சடகோப சுவாமி எம்பெருமானை பிரார்த்திக்கும்படியான சமயத்தில் அவருடைய கையில அவதரித்தார். அதற்காக தான் கோபுல கஷேத்திரத்தில் முதல்ல சாட்சாத்து யதியாக இருக்கக்கூடிய ஒரு பாஷ்யகாரத்துக்கு பிறகு நம்முடைய ஆதிவன் சடகோப சுவாமி என்று சொல்லக்கூடிய சடகோபஜியர் வன் சடகோபஜியர் என்று சம்பிரதாயத்திலே அவரை விசேஷமாக கொண்டாடுவார்கள். ஆதி வன் சடகோபர். ஆதி என்று சொன்னால் ஆதியாதலாதி ஒரு அண்டமாதியாதலால் சோதியாத சோதினி அது உண்மையில் விளங்கினாய் வேதமாகி வேள்வியாகி விண்ணினோடு மண்ணுவாய் ஆதியாதி ஆயனாய மாயமென்ன மாயமே. திருச்செந்த விருத்தத்தை திருமூர்த்தியாக கொண்டாடுங்க. ஆதி சப்தத்தினால ஆதி புருஷனா என்பதாக அந்த சாட்சாத் சிவபதி சிவன் நாராயணன் கொண்டாடுகின்ற. அதனாலே நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே என்று சுவாமி நம்மாழ்வார் ஆதிநாதன் என்னும்படியான ஆழ்வார் திருநகரிலே பெருமாள் பிரத்யட்சமாக சேவை சாதிக்கும்படியான எம்பெருமானை அவர் மங்களாசாதனம் பண்ணிய 10 வாசனங்களாலே. அதனாலே ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதும் இல்லாதென்று நான்முகன் தன்னோடு தேவர் உலகோடு உயிர் படைத்தான் குன்னம்போல் மணிமாட வீடு திருக்குருவூர் அதனுள் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே. நின்ற ஆதிப்பிரானே நின்றேன்னு சொன்னா உபலட்சணம், பெருமாள் நின்றுதான் சேவை சாதிக்கிறார். அதாவது நின்றதெந்தை ஊரகத்து இருந்ததெந்தை பாடகத்து அன்று வெக்கனை கிடந்தது எண்ணிலாத முன்னெல்லாம் அன்று நான் பிறந்திலேன் பிறந்ததின் மறந்திலேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுளே என்று திருச்செந்தூர் நின்றான் இருந்தான் கிடந்தான் நடந்தார் கிடம் மாமலையாவது நீர்மலையே. இங்க சேலையூருக்கு சமீபத்தில் அற்புதமாக சேவை சாதிக்கும்படியான பெருமான் தோயாத்ரி என்னும்படியான கஷேத்திரம் திரு நீர்மலை 6 மாசம் தங்கியிருந்து எம்பெருமானை மங்களாசாசனமணியர் திருமங்கை ஆழ்வார் கடகோட்டி ஆழ்வார் செவரி ஆழ்வார் என்றார் வாரிணி. அப்படிப்பட்டதான அனுபவம் நிறைந்த அற்புதமான கஷேத்திரம் அந்த கஷேத்திரத்தில் இருக்கும்படியான எம்பெருமானை தன் மனதிலே வைத்து இங்க மாலோலனான எம்பெருமான் இவருக்கு தேசே தேசேச்ச கத்வா இவர் எல்லா இடத்திலையும் சென்று பஞ்ச சம்ஸ்காரங்கள் பண்ணி வைக்க வேண்டும். திருவிளை சிலை சேர்ந்த திருத்தோள்கள் வாழிய என்று அவருடைய வாழி திருநாமத்தில் திருவிளை சிலை சேர்ந்த அதாவது பஞ்ச சம்ஸ்காரம் என்பார்கள். பஞ்ச சம்ஸ்காரம் சிவ இஷ்டவத்தம், அதாவது ஆச்சாரியனுக்கும் நமக்கும் ரொம்ப சந்நிகிதமான ஒரு பாந்தவியம் உண்டு. என்னென்ன ஆச்சாரியனுடைய திருவேணியை சம்ரட்சணம் பண்றது சிஷ்யனுடைய கிருத்தியம். ஆச்சாரியனுக்கு கைங்கரியங்கள் பண்ணி அவருக்கு என்னென்ன திரவியங்கள் நம்மால முடியுமோ அதெல்லாம் சமர்ப்பித்து ஆச்சாரிய அனுகிரகத்தை பெறுவாங்க. ஆச்சாரிய என்ன பண்ற சிஷ்யனுடைய ஆத்மாவை சம்ரட்சணம் ஆத்மாவை உன்னை கொண்டு என்னுள் வைத்தேன் என்னையும் உண்டிலிருத்தேன் என் அப்பா என் இருடி கேசா என் உயிர் காவலனை என்று பெரியாழ்வார் அற்புதமாக அனுபவிக்கிறேன். அப்படிப்பட்டதான ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஏதது தேக அவசானயமா தொத்பாதம் பிராபய ஸ்வயம் என்பதாக சுவாமி தேசிகன் அழகாக சாதிக்கிற சிஷ்யனுடைய ஆத்ம ரட்சணம் ஆச்சாரியனுடைய கிருத்தியம். ஆச்சாரியன் போய் அதனால்தான் செயல் நன்றாக திருத்தி படிகொள்வான் குயில் நின்றார் புழில் சூழ் குறுகூர் நம்பி முயல் நின்னேன் உந்தன் உயிரழக்கு அன்பையே என்பதாக ஆழ்வார் திருநகரிலே அவதரித்த சுவாமி நம்மாழ்வர் பேச்சு ஊச்சு இல்லாம தாகம் பசி இல்லாம அப்படியே இருந்த ஜடமா இருந்த ஐயோ குழந்தை இல்லையா இப்படி பண்ணோம் ஆனா குழந்தை பிறந்தது உலகத்துக்கு மாறா இருக்க அதனாலே மாறன் சடகோ அவர் அதன் பிற்பாடு சிந்தா உச்சம் என்று சொல்லப்படும் முடியாத புளிய மருத்துவ பிரதர்சனமா போயிட்டேன். பெருமாள் படியில விடுவா குழந்தைகள் எல்லாம் பிறந்தன குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அந்த குழந்தையை நீதான் காப்பாற்றும் திருமலைக்கு வரா லட்சோப லட்சம் ஜனங்கள் வரா பெருமாள் திருவடியில எம்பெருமான் பொன் மலையுமே ஏதேனும் ஆவேனே அந்த திருவேங்கடமுடையான் மலையை தொட்டா கூட போறோம். அதனாலே பிரபத்தியே தம் கிரிம் பிராயா அந்த மலையை சேவித்தாலே எம்பெருமானுடைய அனுகிரகமானது நமக்கு கிடைக்கிறது. அதனாலே எம்பெருமான் பொன்மலைமே ஏதேனும் ஆவேனே ஏதோ செடியோ கொடியோ ஏதோ புழு பூச்சாவோ எப்படி இருந்தாலும் பரவாயில்ல திருவேங்கடமுடையான திருவடி சம்பந்தம் உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே அதனால்தான் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே என்று சுவாமி குலசேகர ஆழ்வார் அற்புதமாக அனுபவித்த அப்படிப்பட்டதான அனுபவத்தை எல்லாம் கொடுக்கும்படியான எம்பெருமான் இங்க எழுந்துள்ளிருக்கான். அந்த அப்படியே ஆழ்வார் திருநகரிலே அங்க போனார். அந்த இடத்துல மதுரகவி ஆழ்வார் யாத்திரை போய் காசி கயா கஷேத்திரத்தில் இருந்துச்சு துவாரகாக்கு வரும்படியான சமயத்தில் ஒரு தேஜோமயமான ஒளி தெரியின்றதே என்று அங்கிருந்து இங்க வந்த உடனே இந்த ஊர்ல என்ன விசேஷங்க எந்த கஷேத்திரம் ஆழ்வார் திருநகரி அந்த கேட்ட உடனே இங்க ஒரு குழந்தை வந்திருக்கு தெரிஞ்சவமயமா இருக்கு ஆனா சாப்பிடல தூங்கல ஒன்னும் பேசல என்ன அதனால மரத்தடியில கொண்டு விட்டாங்க. அந்த குழந்தை எங்க இருக்குன்னு அங்க மரத்தடியில இருக்க பாருங்க. அங்க போன உடனே சுவாமி மதுரகவி திருநக்ஷத்திரம் இவர் பெரியவர் அவரை காட்டில் சின்னவர் சுவாமி நம்மாழ்வார் அவரை பார்த்து முதல் முதலாக ஒரு புளிய புஷ்பத்தை எடுத்து அவர் மேல போட்டு சித்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எட்டை தின்னு எங்கே கிடக்கும் கேட்க சித்து அச்சித்து ஈஸ்வரன் என்னுடைய தத்துவத்தை தெரிவிப்பதற்காக சித்து அச்சித்து ரெண்டுத்துக்கும் விசுத்தனாக இருக்கும் பரமாத்மாவானே பெருமான். சித்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தனை தின்னு எங்கே கிடக்கும், எதை சாப்பிட்டு எப்படி ஜீவிக்கிறதுன்னு கேட்டு மேலெழுந்தவாணி அர்த்தம். எத்தனை தின்னுனா மனம் எதை பண்ணிருக்க, எங்கே கிடக்கும், நீ எந்த இடத்துல எபெருமான் திருவடியில ஆஸ்வாசமா இருக்க அப்படின்னு ஒரு கேள்வியை மறைமுகமாக கேட்டேன். அதனால்தான் மறையினுடைய பொருளை எல்லாம் அற்புதமாக சாதித்தேன். உயர் வர உயர் நலம், மயர் வர மதிநலம், அயர் வரும் அமரர்கள், துயரறி சுடரடி என்பதாக முதல் பாசத்திலே அகார உகார மகார இது என்பதாக திருவாய் மொழியில அ உ மா என்னும்படியான அர்த்த விசேஷத்தை மறைமுகமாக சொன்னேன். அதை கூட ஆழ்வார் ஆனதான முதல்ல சொல்றோம், அகாரத்தை இரண்டாவது சொல்றேன், உயர் வர உயர் நலம், மயல் வர மதினம், அயல் வரும்னு அதை கூட நாம சொல்லக்கூடாது. வர்ணாசிரம தர்மத்திற்காக மறைத்து அற்புதமான விஷயத்தை உலகத்துக்கு தெரியப்படுகிறேன். அப்படிப்பட்டதான நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரிலே அவரை புனருத்தாரணம் பண்ணி இந்த தாமிரபரணி நதியில இருந்து ஆழ்வாரை ஆழ்வார்தன் கிருபையான அம்சமுத்திரையும் வாழ என்பதாக ஆழ்வாரை ஸ்தாபனம் பண்ணி பிரதிஷ்ட பண்ணி மகோத்சவத்தையெல்லாம் ஏற்படுத்தி வைத்த ஆதிவன் சடகோபீந்திர மகாதீஸ்வரர். அப்படிப்பட்ட ஆதிவன் சடகோப சுவாமிக்கு சுவாமி பாஷ்யக்காரரே அவருடைய திருதண்டத்தை நிசும்மனே எதிரூபமாக வந்து அகோபிலே ஸ்ரீ நிசும்மக பிரேஷமந்திரம், பிரேஷமந்திரம் தான் முக்கியமானது எதிகளுக்கு உண்டான மந்திரம், அந்த மந்திரத்தை நிசும்மனே அவருக்கு சாட்சாத்தாக உபதேசித்தான். நம்ம சம்பிரதாயத்தில் எல்லாச்சாரும் ஒரு தனிப்பட்ட பெருமை உண்டு, அதிலே இவருக்கு பாஷ்யக்காரருடைய திருதண்டத்தை கொடுத்து பிரேஷமந்திரத்தை உபதேசம் பண்ணி கிராமே கிராமேச்ச கத்வா எம்மை எழுந்தருள் பண்ணி கொண்டு எல்லாருக்கும் சனாதன தர்மத்தை உபதேசம் செய்து திருவட்டாட்சத்துடைய மந்திரத்துடைய அர்த்தங்களா எப்படி பகவத் ராமானுஜர் எப்படி திருக்கோட்டியூர் கேழகத்தாழ்வான் சந்நிதியில அனுகிரகித்தாரோ அதுபோன்று நீரும் உலகளாவிய பாரத தேசம் பூர்த்தியாக சென்று இதை உபதேசம் பண்ண வேண்டியது. நான் என்னை ஆராதனை பண்ணிக்கொண்டு எல்லாருக்கும் நிசுமனுடைய கிருபா கடாட்சம் நல்க வேண்டும். சந்தான சம்பதம் லக்ஷ்மீம் ஆயுகு ஆரோக்கிய பூர்விகம் ஸ்ரீ நிசும்ம பதன் தொந்து தத்யாது என்பதாக என்னை எழுந்தருள் பண்ணிக்கொண்டு செல்ல வேண்டும் என்று நியமித்தார். போது பெருமாள் பிரமாதமா இருக்க, ஆனா தன்னுடைய யாத்திரைக்கு அனுகூலமாகவும் திருவடியில பாதுக சேர்த்துக்கிட்டார். பாதுக சேர்த்துகிற பெருமாள் ரெண்டு பெருமாள், பூலோக வைகுண்டமாக இருக்கும் முடியாத கஷேத்திரத்துல ரங்கநாதன் சேர்த்துட்டு அப்புறம் பல கஷேத்திரங்களில் பெருமாள் சேர்த்துட்ட கூட சுப்பிரசித்தமானது பாதுகே ஹேமபூஷிதே என்று சுவாமி பாதுகா சகசனத்தை கொண்டாடுகின்ற சுவாமி தேசிகன். அதனால திருவடியில பாதுக சேர்த்துட்டு பெருமாள் ரங்கநாதன். அதே மாதிரி இந்த மழகிரி சிங்கர்கள் பூர்வாச்சாரியால் சாதிப்பா பாதுகை என்று சொன்னால் அவன் பாதுக சாத்திட்டு சயனிச்சிருக்கான், இவன் திருவடியில பாதுக சாத்திட்டு ஒரு காலை மடக்கி கொண்டு அதுல மகாலட்சுமியாக இருக்கும்படியான செச்சுலட்சுமி வாசந்திகா பரிணயம் என்னும்படியான செஞ்சுலட்சுமி தாயார விவாகம் பண்ணி கொண்டார். அந்த பிராட்டிக்காகவே ஒரு அற்புதமான கல்யாண உற்சவம், கல்யாணம் நித்திய கல்யாணம் பக்ஷ தோரணம் என்பதாக திருவேங்கட முறையானது பிரதி தினமும் நடக்குது. ஆனா அகோபில கஷேத்திரத்துல பிரம்மோற்சவத்துல ஏழாம் திருநாள் அன்னைக்கு விசேஷமான திருக்கல்யாண உற்சவம் நடக்கும், வாசந்திகா பண்ணி செச்சுலட்சுமி கல்யாணம் அமிர்தவல்லி திருக்கல்யாணம் என்பதாக, இங்க பத்மாவதி கல்யாணம் என்று திருவேங்கடம் மலையில சொல்லுகின்றோம். அத மாதிரியாக வாசந்திகா பிரணயத்தில் அந்த பிராட்டி மடியில இருந்து பெருமாளத்தில் சிபாஸ் பண்ற, அதனால எம்பெருமாளத்தில் நம்மளை சேர்ப்பிப்போள் எம்மை சேர்ப்பிக்கும் வண்டுகளே என்று ஆச்சாரியர்களை கொண்டாடுகின்ற. நீர்ப்பூ நிலப்பூ மரத்திலொன்பு உண்டுகளில் துழல்வேற்கு உன்னுரைக்கிலும் ஏன முன்னாடி மண் துகளாடி வைகுந்த மண்ணால் குழல்வாய் வேகோள் விண்டுகள்வாரும் மலருளவோரும் மேலிடத்தே என்று திருவருத்தத்தில் வராக பெருமாளை கொண்டு ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே ஷரீரே சதியோ நரஹ தாது தாமே ஸ்திதோ ஸ்மர்த்தா விஸ்வரூபஞ்ச மாமஜம் ததஸ்தம் மிரியமானஸ்து காஷ்டபாஷான சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதி. என்ன அற்புதமான ஸ்லோகம், வராகநயனார் அருளி செய்தபடி என்பதாக பிராட்டிக்கு உபதேசம். அத மாதிரியாக அகோபில கஷேத்திரத்தில் என்னை எழுத்துறல பண்ணிக்கொண்டு எல்லோருக்கும் பஞ்ச சம்ஸ்காராதிகள் பண்ணிவிட்டு அவர்களுக்கான சரணாகதி பிரபத்தி பரநியாசம் என்னும்படியான ஞாகத்தை பண்ணி வைத்து எம்பெருமானுடைய திருவடி வாரத்தில் நச்சகுணராவர்த்ததே நச்சகுணராவர்த்தத இத்தியாதிகா ததாஜ பகவதா ஸ்வயமேவோக்தம் என்னும்படியாக பாஷ்யக்காரருடைய திருவடத்தை சுப்பிரசித்தமாக பண்ணி எல்லோரையும் அனுகிரகிக்கும்படியாக அகோபுர க்ஷேத்திரத்திலே ஆதிகுரு நரசிங்கனுடைய அனுகிரகத்தினாலே ஆதிவன் சடகோ ஆதி சப்தத்தினாலே ஆதி என்று சொன்னால் முதல் அகோபுரமடத்தினுடைய ஸ்தாபனாச்சாரியர். அது மட்டுமல்ல, அந்த எம்பெருமான் நின்ற ஆதிப்பிரான் நிற்க ஆதியாக இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரிலே இருக்கும்படியான எம்பெருமானுடைய திருநாமத்திலே ஆதி சப்தமும் வன் என்று சொல்றதுனாலே ஆச்சரியமான தாமிரபரணி தாமிரபரணி நதி ஏற்ற கிருதமாலா பயஸ்வினி கொசித் கொசிது திரவிட தேசானி, இப்படிப்பட்ட மகான்கள் எல்லாம் தாமிரபரணி தீரத்தில் அவதரிப்பார் என்று விஷ்ணு புராணத்திலே சொன்ன ரீதியாக சுவாமி நம்மாழ்வார் நம்மாழ்வாருடைய திருவடியாக பகவத் ராமானுஜர் ராமானுஜருடைய திருவடியாக சுவாமி தேசிகன் சுவாமி தேசிகனுடைய திருவடி சம்பந்தமாக இவர் அவதரித்தார். அதன் பின்பாடு எத்தனையோ ஆச்சாரியர் நம்முடைய சம்பிரதாயத்தில் எல்லாரும் ஆச்சாரியின் மொத்த பேரும் நமக்கு உஜ்ஜீவனம் பண்ணதுக்காக தான் அவதரித்தார். அப்படிப்பட்டதான சுவாமி நம்மாழ்வாருடைய சித்தாந்தத்தை ஸ்ரீ சடகோப ஸ்ரீ அவருடைய அஸ்தாட்சரம் கூட ஸ்ரீன்னு சொல்லுவோம். ஸ்ரீ என்றால் லட்சுமி கட்டாட்சம். சடகோபகா என்று சொன்னார் சுவாமி நம்மாழ்வார். சடம் என்ற வாயுவை நிரசனம் பண்ணி ஜெயித்ததனால அவருக்கு சடகோபன் காரி மாறன் சடகோபன் என்னும்படியாக திருநாமம். அந்த திருநாமத்தில் ஆதி வன் குளிர்ச்சியாக சந்தோஷமிக்க ஆனந்தமயமான தாமிரபரணி தீரம் என்பதாக வன் சடகோபர் என்றால் சுவாமி நம்மாள் ஆதிவன் சடகோப யதி. அதனாலே யதியாக சன்னியாசாஸ்திரமும் துரியாசிரமம் என்று சொல்வார்கள். அதனால பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சன்னியாசாஸ்திரமம். அதனாலே குளங்களாயிர் இரண்டில் ஒன்றிலும் பிறந்திலேன் நலங்களாய நற்களைகள் நாளிலும் நவிந்திலேன் புலங்களைந்தும் வென்றிலேன் புரிகிறேன் புனிதா நின் இலங்கு பாதமண்ணி மற்றோர் பற்றிலேன் எம் ஈசனே. திருமொழி அழுவாரும் சாத்தியம் கற்றோம் சமணம் கற்றோம் சங்கரனார் ஆக்கிய ஆகம நூல் ஆராய்ந்தோம் சகல மதத்திலையும் பூந்து பெறுத்து சாட்சாத் விஷ்ணு மதம்தான் உத்கிருஷ்டம் என்பதாக தெரிவித்த ஆழ்வார்களுடைய சித்தாந்தத்தை நம் ஆச்சாரியர்கள் கொண்டாடும்படியான அளவிலே ஆதிவன் சிவாபவ சுவாமி அவதரித்து கேட்டை நட்சத்திரம் மரவாதே மாநிலத்தில் வன்புகழின் வன்மையெண்ணி பிறவாதே பூமியினல் பின் அனைத்தும் உய்யவெண்ணி இறையவனே புரட்டாசி திருக்கேட்டையில் குருவாய் பிறந்திட்ட சடகோபன் பொன் அருள் நான் பெற்றேனே என்பதாக அருள் தரும் ஆரண தேசிகனே எங்கள் தூப்புள் தேவே வரு கவிதார்க்கிக சிங்கமே வாதியர் வாழ்வருத்தாய் இருகையும் கூப்பி உரைக்கும் இவ்விண்ணப்பம் ஒன்று கேளாய் உருவம் எனக்கு அருளாய். அதனால சுவாமி தேசிகன் அவதரித்த பிற்பாடு கலியும் கடும் கண்டுகொள்வின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசைபாடி ஆடி ஒழிதரக் கண்டோம் என்பதாக அற்புதமாக சுவாமி திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் அனுசரித்தபடியாக சுவாமி தேசிகன் அவதரித்து பின்னும் வேங்கடநாதன் என்னும் குருவாய் நின்று நிகழ்ந்து மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே என்பதாக இளையவனே புரட்டாசி அந்த தேசியனுடைய அவதாரமாகவும் சுவாமி பகவத் ராமானுஜருடைய அவதாரம் ரிசுமனே அவதரித்தான் என்று சொல்லப்படும்படியான அளவிலே சாட்சாத்து எதிரோ அகோபிலே ஸ்ரீநிசும்மா பிரேஷமந்திரம் ஸ்வயந்ததோ யோகி ரூபேன யஸ்யாஸ்மை சடகோபாய மங்களம் என்பதாக ஆதிவன் சடகோப சுவாமி அவதரித்து அந்நாள் தொடங்கி இந்நாள் தரும் 600 வருஷமாக நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் உபயங்களாரும் போற்றும்படியாகவும் நம்முடைய வைஷ்ணவ சித்தாந்தத்தை தழைத்தோங்கும்படியாக செய்து எல்லோருக்கும் பஞ்சசம்ஸ்காராதிகள் செய்வித்து எல்லோருக்கும் பரதமர்ப்பணம் பண்ணி வைத்து எம்பெருமானுடைய சாயுஜ்யமாக இருக்கும்படியான மோட்ச சாம்ராஜ்யத்தையும் எல்லோருக்கும் அருளும்படியாக பண்ணினவர் ஆச்சாரிய குரு என்பதனால அப்படிப்பட்டதான ஆச்சாரியனுடைய அவதார தினமான மகோத்சவத்திலே நாம் யதாசக்தி கலந்து கொண்டு அந்த ஆச்சாரியனுடைய அனுகிரக விசேஷத்தினாலே 620 வருஷம் தான் இப்ப நம்ம பார்க்க முடியுமா, 100 வருஷத்துக்கு ஒரு பிரிவு வாழ்ந்துட்டு இருக்கா, அப்படின்னு சொன்னா அவர் பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து அப்படியே சன்னியாச ஆசிரமமாக இருந்துள்ளார். ஆனா நம்ம சித்தாந்த பிரிவா எல்லாரும் கிரகஸ்தாசிரமத்தில் இருந்து இதை அனுபவித்து இதை வேண்டேன் மனை வாழ்க்கையை விண்ணகர் மேயவனே என்று திருவிண்ணகரம் என்று சொல்லப்படும்படியான உப்பிலியப்பன் சன்னதிய விண்ணகர் என்று சொன்னார். பூலோக வைகுண்டம் என்று ஸ்ரீரங்கத்தில் சொல்றோம். அதனால இந்த திருவேங்கட மலையும் வைகுண்டம் என்று சொல்றோம். தேவ பெருமாளே வைகுண்ட வாசேபி நமே பிலாஷா என்று சுவாமி தேசிகனும் வைகுண்டம் என்று சொன்னால் அச்சாவதாரத்தை எழுந்திருக்க முடியாத எல்லா திவ்ய தேசங்களும் வைகுண்டத்துக்கு நிகர். ஆனா வைகுண்டம் என்றே கொண்டாடும்படியான திருவிண்ணகர் என்று சொல்லப்படும்படியான எம்பெருமானை உப்பிலியப்பன் நிரஸ்த சமாபியதிக சம்பாவனா பரபிரம்மாவிதானா பரம புருஷோத்தீதி சந்தானபகம்யத்தை என்னும்படியாக ஒத்தார் மிக்காரை இறையாய மாமாயா ஒத்தாய் எப்பொருக்கும் உயிராய் என்னை பெற்ற அத்தாயாய் தந்தையாய் அறியாதன அறிவித்த அத்தா நீ செய்தன அறியேன் அறியேனே என்று ஆழ்வார்களெல்லாம் போற்றி உகக்கும்படியான அளவிலே எம்பெருமான் அச்சாவதாரத்திலே சேவதாதிக்கும்படியான மாலோல மூர்த்தியை இருமும் பொழுதேத்து எல்லையில்லா தொன்னிருக்கேன் என்று திருவாராதனம் பண்ணிக்கொண்டு தேச தேசம் எல்லா இடத்தையும் பாரத தேசத்தை பூர்த்தியாக எழுந்துள்ளி எல்லோருக்கும் சிஷ்யோஜீவனம் எல்லாருக்கும் பஞ்சசம்ஸ்காரங்கள் சரணாகதி பரநியாசம் செய்து விசேஷமான காலக்ஷேபாதிகளை சாதித்து இந்த வருஷம் 600வது சில்லறம் ஆதிவன் சிவகோப சுவாமி காலக்ஷேப மண்டலத்திலே 46வது பட்டம் ஸ்ரீமத் அழகேசிங்கர் சிவன் சிலபோப ஸ்ரீ ரங்கநாதே தீந்திரமாதீர் அந்த கஷேத்திரத்திலே சாதுர்மாசிய பிரதானுஷ்டானம் பண்ணி அந்த ஆதிவன் சிலபோப சுவாமி காலக்ஷேப மண்டபத்திலே காலக்ஷேபம் சாதிக்க முடியாதது நாம் இதுவரை நபூதோ நபவிஷதி சேவிக்கவில்லை. அந்த ஆச்சாரியனை அங்கு சேவித்து அந்த ஆச்சாரியனுடைய இன்னருளாலே சர்வ க்ஷேமத்தையும் சர்வ மங்களத்தையும் அகோபிலத்திலே எழுந்திருக்க முடியாது நிசும்மன் அகோபிலத்திலே ஆராதனம் செய்த அந்த பத்துருவான் நரசிங்கன் பதற்கமலம் பத்து முறை பத்துருவாம் பாட்டுரைத்து பரமபதம் பணிந்தேனே அனைத்துலகமும் வாழ வந்த ஆதி நரசிங்கனடி திணை திணையும் மறவாத சிந்தை உள்ள சடகோபன் தனைத்துலகும் உடையவரும் தாங்குமுறை மாமுனிவன் மனத்து வைப்பார் ஈரைந்தும் மண் வாழ்வார் இவ்வுலகே என்பதாக ஆதிவன் சிவகோப சுவாமியுடைய அடைக்கல பத்திர பலஸ்ருதியில சரிதே பத்துருவான் சிங்கன் 9 கஷேத்திரம் தானே அகோபிலத்தில் இருக்கு கீழ கோபிலத்தில் என்று கும்படியான இந்த சும்மனை சேர்த்தால் 10 நரசிம்மனையும் சேர்த்துக்கிறார் அது இல்லாமல் 9 பெருமாள். ஆனா அது இல்லாமல் 9 சொன்னதுனால பத்துருவாம் நரசிங்கனா ஆதிவன் சிவகோப சுவாமி தொடங்கி அந்த ஆச்சாரிய பரம்பரைய வரும்படியான ஆச்சாரியர்கள் எல்லாரும் 10வது நிசும்மனாகவே ஆச்சாரியனை கொண்டாட வேண்டியது என்பதை என்பதாக தம்முடைய நிசும்ம அடைக்கல பத்திரே சாதித்ததாக பதற்கமலம் பெற்றேனே அவருடைய திருவடி வாரத்தை ஆசிரித்து அந்த ஆச்சாரிய குரு பரம்பரையிலே அந்த ஆச்சாரிய குரு பரம்பரையிலே நிறைய சாக்கைகள் இருக்கு. எல்லா சாக்கையிலும் இருக்கக்கூடிய ஆச்சாரியால் எல்லாருக்கும் அவர் ஆச்சாரிய பிரதமாச்சாரியனாக இருக்கக்கூடிய முதல் பட்டம். அதனாலே முதல் பட்டம் என்று சொன்னால் பட்டம் என்று சொன்னால் அந்த ஆஸ்தானத்தை சொல்லும் எம்பெருமானுக்கு 2 விபூதி நித்திய விபூதி என்ன முடியான எப்பொழுதுமே நித்தியவாசம் பண்ண முடியான இடம் அது நித்திய விபூதி லீலா விபூதி என்று அவதாரம் பண்ணினார். அதனாலே பட்டம் என்று சொன்னால் விபூதி என்று கொள்ளலாம். அதனாலே எம்பெருமான் ஆச்சாரியனாக அவதரித்து அந்த ஆச்சாரிய கிருத்தியமாக ஆச்சாரியா இக தேவதாம் சமதிகாம் அந்யாம் நம் அந்யாமகே என்பதாக ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலே சர்வவிதமான க்ஷேமத்தையும் பெற்று எல்லோரும் வாழ்வோங்கு வாழ வேண்டும் என்று சுவாமி தேசிகனுடைய திருவடி வாரத்திலும் ஆதிவன் சிவ சுவாமியுடைய திருவடி வாரத்திலே பிரார்த்தித்து நம்முடைய ஆச்சாரிய குரு பரம்பரையிலே எழுந்தொழிலும்படியான எல்லா ஆச்சாரியனுடைய திருவடி வாரத்திலே பிரார்த்தித்து சந்தான சம்பதம் லக்ஷ்மி ஆயுகு ஆரோக்கிய பூர்விகா ஸ்ரீ நிசும்ம பதத்வந்து தத்யாதி அத்வந்த வைபவம் அகோபிலே ஸ்ரீ நிசும்ம பிரேஷ மந்திரம் ஸ்வயந்ததோ யோகி ரூபேண யத்யாத்மை சடகோபாய மங்களம் என்பதாக சடகோபருடைய திருவடி வருடத்துக்கு பல்லாண்டு மாடி எல்லோருக்கும் எல்லா விதமான க்ஷேமங்களும் சர்வ மங்களும் நல்க வேண்டும் என்பதாக எம்பெருமானுடைய திருவடியும் ஆச்சாரியனுடைய திருவடி வார்த்தையும் இணைந்து லோகா சமஸ்தாக சுகினோ பவந்து சமஸ்தன் மங்களான் சந்து கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீமத ஆதிமன் ஷடகோபயதீந்திர மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோபஸ்ரீ ரங்கநாதேதீந்திர மகாதேசிகாய நமஹ மங்களானி பூத்